ஹே ஹே கீச்சுக்கிளியே என் காதல் தித்தித்தாய், இசையாலே எனது புதிய நாளை நீ இன்று திறந்தாய். யாலே எனது புதிய நாளை நீ இது திறந்தாய். எனது புதிய நாளே நீ இன்று திறந்தாய். ஹே ஹே ஹே கீ பிறந்தார்.